ஏமா, இந்த தும்பல், இரும்பல், வீக்கல், கொட்டாயி, நல்லது கெட்டது, பசி, தூக்கம், பொறப்பு, இறப்பு, பணம், பட்டம், பதவி, இதெல்லாம் கேட்டு வராது, தானா வரும். வந்தாலும் ஏன் கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. திட்டாதப்பா பொண்ண, அவ என்ன செஞ்சா ஒன்ன, திட்டாதப்பா பொண்ண, நீ குத்தாத உன் கண்ண. பொண்ணு ஒத்துக்கிட்டா தேவத நீ கொண்டாடி பாப்ப, அவ அத்துக்கிட்டா கெட்ட வார்த்தை திட்டி தீப்ப. நீ மரழகும் பேரழகும் பொண்ணோட பாப்ப, அவ மனச மட்டும் காலில் போட்டு மண்ணோட தேய்ப்ப. கள்ளப்பயலுக்கு பத்து மனசு, நல்ல பொம்பளைக்கு ஒத்த மனசு. திட்டாதப்பா பொண்ண, அவ என்ன செஞ்சா ஒன்ன, ஏ திட்டாதப்பா பொண்ண, நீ குத்தாத உன் கண்ண. ஏடிஎம்மில் காசு இருந்தா அவளுக்கு காதல் வரும், ஏழு வகை பொருத்தம் கண்டே பொம்பளைக்கு காதல் வரும். காதல் எல்லாம் அவளுக்கு கை தொடச்சு போடும் காகிதமே, காதல் எல்லாம் பொம்பளைக்கு கண்ணுக்குள்ள வாழும் ஜீவிதமே. ஏ பொண்ணு மனசுல பூக்குற காதல் ஒண்ணு ஒண்ணு, அம்பள நெஞ்சில் எத்தனை காதல் என்ன. ஏ சொன்ன சொல்ல விட்டு மாறிய பொண்ணு நூத்துல ஒண்ணு, அதை சோதிச்சு பார்த்தா தியாகம் இருக்குமே கண்ணு. திட்டாதப்பா பொண்ண, அவ என்ன செஞ்சா ஒன்ன. அம்பளைக்கு நிமிஷம் பத்து, பொம்பளைக்கு மாசம் பத்து, அம்பளைக்கு எழுதி வச்ச கற்பு மட்டும் பொண்ணு சத்து. பொம்பளைய புரியணுமா, பொம்பளையா மாறி பாருங்கடா. பெண் ஒருத்தி பெருமை என்ன, பெத்தவள போய் கேளுங்கடா. ஏ ஒவ்வொரு பொண்ணும் காதல் புரிவது கட்டில் கல்ல, காத்து கடக்கணும் கல்லு பழுத்திடும் மெல்ல. ஏ கண்ணு கலங்கிடு பொம்பள நெஞ்சில் கல்லோ இல்ல, ஏ சந்தேகப்பட்டா தர்மோ நியாயம் இல்ல. திட்டாதப்பா பொண்ண, அவ என்ன செஞ்சா ஒண்ண, திட்டாதப்பா பொண்ண, நீ குத்தாத உன் கண்ண.